ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாய்ப்புண் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வாய்ப்புண் அப்படின்றது நம்மளோட உதடு, நாக்கு, கன்னம் இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து வாய்ப்புண் ஏற்படும். இந்த மாதிரி வாய்ப்புண் ஏற்படும் போது நம்மளுக்கு தொண்டை வலி, சரியாக சாப்பிட முடியாமல், சரியாக பேச முடியாமல் கஷ்டப்படுவோம். பித்தம் அதிகரித்தா கூட நம்மளுக்கு வாய்ப்புண் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஜீரண கோளாறு, உடல் சூடு, மன அழுத்தம், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட நம்மளுக்கு வாய்ப்புண் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புண் ஏற்படும் போது 7-10 நாள் அதுவே தானா குணமடைஞ்சிடும். ஆனா ரொம்ப நாள் நம்மளுக்கு வாய்ப்புண் இருந்தா கண்டிப்பா அது புற்றுநோயா மாறறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாய்ப்புண் வராம தடுக்க வேண்டியதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமா குடிக்கணும், நம்மளோட உடல் வந்து குளிர்ச்சியா இருக்கணும், இளநீர், பழம் இந்த மாதிரியான வகை கண்டிப்பா நம்ம சாப்பிட்டே ஆகணும். மனம் அழுத்தம் ஏற்படக்கூடாது. நமக்கு அதுக்கு பதிலாக தியானம், யோகா இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். மலச்சிக்கல் மற்றும் ஜீரணம் கோளாறு இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பற்களும் நம்ம வாயும் எப்போ சுத்தமாக வச்சுட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்புண் வர்றதை தடுக்கலாம். வாய்ப்புண் இருக்கிறவங்க பாலில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டா கண்டிப்பாக வாய்ப்புண், வயிற்றுப்புண் ரெண்டுமே சீக்கிரம் குணப்படுத்தலாம். வாய்ப்புண் இருந்தா அதுல தேன் இல்லைனா வெண்ணெய் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம வாய்ப்புண்ல தடவுனா கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்புண் குணமாகும், இல்ல நல்ல பலன் கிடைக்கும். நெல்லியிலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம வாய்க்கொப்பிளச்சா கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்புண் சீக்கிரம் சரியாகும். மாசிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாசிக்காய கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சு அதுல தேனை நல்லா குழச்சி நம்ம வாய்ப்புண் மேல தடவும் போது நம்மளுக்கு வாய்ப்புண் சீக்கிரம் சரியாகும். பச்சரிசி, பைத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், முழு பூண்டு இந்த மாதிரியாக வந்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு அதை வந்து தேங்காய் பாலோட சேர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய்ப்புண் சீக்கிரம் சரியாகும். மணத்தக்காளி கீரை, அகத்துக்கீரை இந்த ரெண்டு கீரை கூட நம்ம தேங்காய் சேர்த்து பொரியலாக கூட பண்ணி சாப்பிடலாம். இதனால் வாய்ப்புண் நம்மளுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. துளசியிலேயே வாய்ப்புண் இருக்கிற இடமா பார்த்து நல்லா மென்று அதை கொஞ்ச நேரம் கழித்து முழுங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்புண் சீக்கிரம் சரியாகும். புதினால இருக்க சாறு நம்ம வாய்ப்புண் மேல தடவினா கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்புண்ல இருக்க எரிச்சல், வலி ரெண்டுமே சீக்கிரம் குணமாகும்.